ஸ்ரீமன்னூதன ரங்கநாதே திராடப்தாத்ம வித்யாலயம் ஸ்ரீமன்னூதன லக்ஷ்மணஹரே திராட் சம்பிராப்த துரியாசிரமம் ஸ்ரீவாசேந்திர கடாட்ச சந்தன சுதா லக்ஷ்யாத்ம யோகாங்க்ஷிதம் ஸ்ரீமன்னூதன வாகதீசயமினம் பக்தியாசிரயாமோ குரும் நவ்யவாகீஷ யோகீந்திர ஹயாஸ்ய பதசேவினம் பிரம்மதந்திர ஸ்வதந்திராஹர்யம் பஜாம ஸ்வாத்மசம்பதம் யஸ்ய வாக்வ்ருத்தி பர்யந்தா இதி ராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜ்ஞான கணஸ்வரூபம் விஜ்ஞான விசாரண பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. ஸ்ரீ விஷ்ணு சித்தகருணந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாத் க்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரணசரணம் ப்ரபத்யே. சபாயை நமஹ. வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்ற தலைப்பில் நம்முடைய வாட்ஸ்அப் மூலமாக இந்த தேசிகா டெய்லி என்ற குழுவின் மூலமாக நாம் இன்று 4வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். 4வது பாசுரம் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியந்தோளுடை பத்மநாபன் கையில் என்று தொடங்கக்கூடியதான பாசுரம். பாகவதர்களை முன்னிட்டுக் கொண்டு பெருமாளை அனுபவிக்கக்கூடிய பாசுரம். சாமான்யமாக இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாமே நமக்கு தெரிந்த அர்த்தங்கள். நாச்சியார் பர்ஜன்ய தேவதையை பிரார்த்திக்கின்றாள் என்பதாக இந்த பாசுரத்துடைய மேலிருந்த வாரியான அர்த்தம். வேதமனைத்துக்கும் வித்தாகும் என்ற தலைப்பில் நாச்சியார் அருளி செய்ததை நாம் பார்க்கும் பொழுது, முதல் பாசுரத்தில் பரவாசுதேவனுடைய ஸ்வரூபத்தை வர்ணித்தால் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று, பையத்து வாழ்வீர்கள் என்ற பாசுரத்தில் பையத்து என்ற பரமநடி பாடி என்று சொன்னாள். வியூகாவதாரத்தை பற்றி பெருமையாக பேசினாள். மூன்றாவது பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி என்று எம்பெருமான் திருவிக்கிரமனை ஸ்தோத்திரம் செய்வதாக விபவாவதாரத்தை பற்றி பெருமையாக பேசினாள். 4வது ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கை கரவேல் என்று அந்தர்யாமி ஸ்வரூபத்தை பற்றி பேசுகிறாள். மொத்தம் 5 நிலைகளிலே சாஸ்திரத்தில் ஈஸ்வரன் பிரிக்கப்பட்டிருக்கின்றார். அதில் முதல் நிலை என்பது அந்தர்யாமி ஸ்வரூபம். அப்படிப்பட்ட அந்தர்யாமி ஸ்வரூப அது முதல் நிலை பரவாசுதேவ ஸ்வரூபம். 2 நிலை வியூகாவதாரம். 3 நிலை விபவாவதாரம். 4 நிலை என்பது அந்தர்யாமி ஸ்வரூபம். 5வது நிலை அர்ச்சாவதார ஸ்வரூபம். அப்படி 4வது நிலையாக இருக்கக்கூடிய அந்தர்யாமி ஸ்வரூபத்தை விளக்குகின்றாள். உபநிஷத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அங்குஷ்ட மாத்திர புருஷா மத்திய ஆத்மனி திஷ்டன் என்பதாக ஒரு வாக்கியம் உபநிஷத்தில் இருக்கு. நம்முடைய கட்டை விரல் அளவுக்கு இருக்கக்கூடியதான ஒரு புருஷன் நம்முடைய ஹிருதய குகைகளிலே இருந்து கொண்டு நம்மை வழிநடத்தி செல்கின்றான் என்பதாக சொல்லப்படுகிறது. மற்ற உபனிஷத் வாக்கியங்களும் இதற்கு அந்தர்யாமி சுரூபத்தை பறைசாற்றக்கூடியதாகவே பல உபனிஷத் வாக்கியங்கள் இருக்கின்றன. துவாசுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விரக்ஷம் பரிசஸ்வஜாதே தயோரன்ய பிப்பலம் சுவாது அத்தி அனஷ்டன் அந்யோ அபிஜாக சீதி என்பதாக இருக்கின்றது. ஒரே மரக்கிளையில 2 பட்சிகள் அமர்ந்து கொண்டிருக்கின்றன. அதில் ஒரு பட்சி புழு பூத்து கெட்டு போயிருக்கக்கூடிய பழத்தை சாப்பிடுகிறது. மற்றொரு பட்சி அந்த பழத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய பட்சியை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது. வேடிக்கை பார்க்கக்கூடிய பழத்திற்கு எந்த கிளிக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை. ஆனால் அந்த கெட்டுப்போன பழத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய கிளிக்கு சுகதுக்கங்கள் எல்லாம் ஏற்படுகின்றன. இது உபனிஷத் வாக்கியத்தில் இருக்கக்கூடியது. அப்படி நம்முடைய ஹிருதய குகைக்குள்ளே இருந்து கொண்டு நம்மை வழிநடத்தி செல்கின்றான். சென்ற பாசுரத்தினுடைய கடைசியில் கூட பார்த்தோமோ, பிரகதாரண்யக உபநிஷத்தில் இருக்கக்கூடியதான வாக்கியங்கள், ய ஆத்மனி திஷ்டன், ய பிருத்திவியாம் திஷ்டன், ய மனசி திஷ்டன், எஸ் பிருத்திவி சரீரம், எஸ் ஆத்மனி சரீரம், இந்த மாதிரி எல்லாம் எஸ் ஆத்மா சரீரம், இந்த மாதிரி எல்லாம் பிருகதாரண்யக உபநிஷத்தில் அந்தர்யாமி பிராமணத்தை பற்றி சொல்லக்கூடிய இடத்துல அந்தர்யாமியாக பெருமாள் இருந்து கொண்டு இந்த உலகை வழிநடத்தி செல்கின்றார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அந்தர்யாமி சொரூபத்தை பற்றி விளக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய பிரம்மசூத்திரங்களும் இருக்கிற வியாசரால் அருளி செய்யப்பட்டதான பிரம்மசூத்திரங்கள், அதற்கு ஸ்ரீவாஷ்யகாரர் பகவத் ராமானுஜர் மிக அழகாக விளக்கங்களை கொடுத்துள்ளார் அவருடைய ஸ்ரீவாஷ்ய கிரந்தத்திலையும் கூட. சப்தாதேவ பிரமிதா ஹிருத்யபேக்ஷையாது மனுஷ்யாதிகாரத்வாத், இந்த மாதிரியான சூத்திரங்களில் பார்த்தால் அந்தர்யாமி சுரூபத்தை பற்றி நன்றாக விளக்கியிருக்கிறார். பாகவதர்களிடத்திலே நாம் அபச்சாரப்படக்கூடாது. பாகவதர்களை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை சென்று அடைவது என்பது இல்லையா, வேதம் வல்லாரை கொண்டு விண்ணோர் திருப்பாதம் பணிந்து என்பதாக பெரியோர்களும் சாதித்திருக்கிறார்கள். அப்படி பாகவதர்களை கொண்டு நாம் எம்பெருமானை, பாகவதர்களை முன்னிட்டு கொண்டு நாம் எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த விஷயமானது இந்த பாசுரத்திலே நமக்காக சொல்லப்படுகிறது. சுக்ரீவனிடத்திலே லட்சுமணனிடத்திலே அபச்சாரப்பட்டதாக இருக்கக்கூடிய சுக்ரீவன், அம்பரீஷனிடத்திலே அபச்சாரப்பட்டதாக இருக்கக்கூடிய துர்வாசர் என்பதாக பலருடைய சரித்திரங்கள் இந்த பாசுரத்தில் பெரியோர்கள் இந்த இடத்திலே காட்டியிருக்கிறார்கள். ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல், இந்த பரிபூர்ணமான ஜகத்தை, சேத்தனா சேத்தனாத்மகமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை நியமிக்கக்கூடியவன் பரமாத்மா தான். நமக்கெல்லாம் தெரியும், நம்முடைய சித்தாந்தத்திலே சரீர ஷரீரி பாவமானது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த சேத்தனா சேத்தனாத்மகமான ஜகத்து அவனுக்கு சரீரம் என்றும், அவன் இவைகளுக்கு ஷரீரி என்றும் ஷரீர ஷரீரி பாவமானது சொல்லப்படுகிறது. இதற்கு ஏற்றாப்போல பிரமாண ஸ்லோகங்களும் இருக்கு. விஷ்ணோஹோ சகாஷாத்து உத்பூதம் ஜகத் தத்ரைவச்ச ஸ்திதம் ஸ்திதிசம்யம் அகர்த்தாசௌ ஜகதோஸ்ய ஜகச்ச சஹா என்றும், சயேவ சிருஜ்ய சத சச்ச சர்க்கர்த்தா சயேவ பாதி அத்திச்ச பால்யத்தேச்ச, இது மாதிரியான ஸ்லோகங்கள் பாகவதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எம்பெருமான் தான் இந்த லோகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி பிரளய கர்த்தா என்பதாகவும் பாகவதாதி புராணங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஜென்மாத்யசயதோன்வயாத் என்பதாக ஆரம்ப ஸ்லோகத்திலேயே இதை சொல்லப்பட்டிருக்கிறது. எம்பெருமானே இந்த உலகத்தை வழிநடத்தி செல்கின்றான் என்பதாக, இந்த உலகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கு கர்த்தாவாக இருக்கிறான் என்பதையும், வியாச மகரிஷியினாலே அருளி செய்யப்பட்ட பிரம்மசூத்திரத்திலையும் இந்த ஜென்மாத்யஸ்ய யதஹா என்ற சூத்திரத்தின் மூலமாக அதை காட்டுகின்றார். அதுதான் இந்த பாசுரத்திலே சொல்லப்படுகிறது. ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி என்று. எம்பெருமான் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு ஒவ்வொரு ஜீவனுக்குள் உள்ளே புகுந்து கொண்டு அவர்களின் மூலமாக இந்த ஜகத்தை நியமிக்கின்றான், இந்த ஜகத்தை வழிநடத்தி செல்கின்றான் என்று சொல்லக்கூடியதான உயர்ந்த தத்துவமானது காட்டப்படுகிறது. பர்ஜன்ய தேவதைக்கு உள்ளே புகுந்து கொண்டு, ஏன்னா ஸ்ருதி வாக்கியம் சொல்றது அந்தாகம் இமாஸ்திஸ்ரோ தேவதாக அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி, அந்தாகம் இமாஸ்திஸ்ரோ தேவதாக இமாஹா திஸ்ரோ தேவதாக, இந்த மூன்று தேவதைகளின் மூலமாக தேஜஸ்ஸு அப்பு பிருத்திவி என்று சொல்லக்கூடியதான இந்த மூன்று தேவதைகளின் மூலம் உள்புகுந்து அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய, இந்த ஜீவர்களுக்கு உள்ளே புகுந்து கொண்டு இந்த அண்ட சராச்சரங்களையும் வழிநடத்தி செல்கின்றேன், இவைகளுக்கான நாமரூப வியாக்கரணங்களை செய்கின்றேன், அததற்கென்று ஒரு நாமங்கள், அததற்கென்று ஒரு ரூபங்கள் என்பதாக அனைத்தையும் வழிநடத்தி செல்கின்றேன் என்று பெருமாளே சொல்கிறார். யாரை கொண்டு வழிநடத்தி செல்கின்றார்? தேஜஸ்ஸு அப்பு பிருத்திவி என்பது ஒரு உபலட்சணம். எம்பெருமானுக்கு அம்சமாக இருக்கக்கூடியதான சங்கம் சக்கரம் கதை என புராணங்கள்ல இதிகாசங்கள்ல பார்த்தீங்கன்னா, எல்லாவித அம்சங்களும் ஒவ்வொரு அவதாரமாக இங்கே தோன்றியிருக்கின்றது என்பதை நாம் அறிவோம் இல்லையா. இப்போ எந்தெந்த ஆழ்வார்கள் எந்தெந்த அம்சமாக அவதரித்திருக்கிறார்கள், இப்போ சாட்சாத்து கருட பகவானே பெரியாழ்வார் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி எந்தெந்த அம்சங்கள் அம்சங்களாக பகவத் அம்சங்கள் எந்தெந்த ஆழ்வார்களாகவும் எந்தெந்த ஆச்சாரியர்களாகவும் லோகத்திலே அவதரித்திருக்கிறார்கள் என்பது புராணாதிகள்ல மிக பிரசித்தமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. அந்த மாதிரி இந்த பாசுரத்திலையும் சக்கரமாக அவதரித்தும் சார்ங்கமாக அவதரித்தும் லோகத்துல ஆச்சாரியர்கள் இந்த உலகத்தை வழிநடத்தி செல்கின்றார்கள் என்று நன்றாகவே புரிகிறது. பாருண்டான், பார் உமிழ்ந்தான், பார் இடந்தான், பார் அளந்தான் என்பதாக பெரிய திருவந்தாதி பாசுரத்தில் சொல்லக்கூடிய ஒரு வரி. இந்த பாரில் இந்த உலகத்துல பெருமாள் செய்யாத காரியம்தான் எது? எல்லாவற்றையும் விழுங்குகின்றான், எல்லாவற்றையும் விழுங்கி வெளியில உமிழ்கின்றான். உமிழ்ந்த எம்பெருமானுக்கு அந்த அளவு பெரியவனாக இருக்கக்கூடியவனுக்கு நாம எப்படி ஒரு பிரத்யுபகாரத்தை பண்ணணும் இல்லையா? யாவத்து ஏகா தேவதா காமயத்தே யாவத்து ஏகா தாவத்து ஆகூதி பிரதத்தே மகிததஸ்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரததே மகிததஸ்தி, எப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு நாம் இந்த யாக யஜ்ஞாதிகளை செய்து அவனுடைய திருவடியை பற்றி கொள்ள முயற்சிக்கின்றோம் என்பதாக சாஸ்திரத்திலே இந்த இடத்துல சொல்லப்படுறது. அப்போ இந்த திருப்பாவை என்பதே ஒரு மகா யஜ்ஞம். இந்த மகா யஜ்ஞமாக இருக்கக்கூடிய இந்த திருப்பாவையில நாச்சியார் என்ன பண்றா? இந்த வேள்வியிலே ஆகுதி இடுகிறாள். இந்திராய ஸ்வாஹா, இந்திரா இதன் நமமா, இப்படிப்பட்ட மந்திரங்கள் எல்லாவற்றையும் சொல்கிறோம். இந்திரனுக்காக கொடுக்கப்படுகிறது, இது இந்திரனுடையது என்னுடையது அல்ல என்று. அது மாதிரி இது பர்ஜன்யனுக்காக கொடுக்கப்படுகிறது, இது பர்ஜன்யனுக்கான வேள்வி, இது பர்ஜன்யனுக்கான ஆகுதி, பர்ஜன்யனுக்கு சேர வேண்டியது, இது என்னுடையது அல்ல என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அது மாதிரி பாகவதர்களை முன்னிட்டு கொண்டு இல்லையா, வேதமாகிற சமுத்திரத்துல புகுந்து வேதத்தை அப்படியே நமக்கு கொடுக்காமல் அதை ஆச்சாரியர்கள் எளிமைப்படுத்தி நமக்கு எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்கிறார்கள். அப்போ ஆழியான் என்னும் ஆழம் ஓழையில் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்றார். அந்த மாதிரி ஆழியான்னு சொல்லக்கூடிய அந்த பரமாத்மா ஆழ மோழை அவனை பற்றி தெரிவிக்கக்கூடியதான இருக்கக்கூடிய இந்த வேத வாக்கியங்களை நமக்கு உள்ளே புகுத்துகிறார்கள் அப்படின்னால் எம்பெருமானை காட்டிலும் இந்த ஆச்சாரியர்கள் சிறந்தவர்கள். அந்த ஆச்சாரியனுக்கு செய்யக்கூடிய பிரத்யுபகாரங்கள் அந்த ஆகுதி விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த பாசுரத்தின் மூலமாக நாச்சியார் நமக்கு எல்லாவற்றையும் காண்பிக்கிறார். இதில் முழுக்க முழுக்க அந்தர்யாமி சொரூபத்தை பற்றியும் அந்த எம்பெருமான் ஜீவனுக்குள்ளே புகுந்து கொண்டு சத்வாரக கர்த்திருவம் அத்வாரக கர்த்திருவம் என்று கர்த்திருவம் இரண்டு விதமாக பிரித்தார்கள். ஜீவனுக்கு உள்ளே புகுந்து கொண்டு நேரடியாக வழிநடத்தி அனைவரையும் வழிநடத்தி செல்வது என்பது சாட்சாத் கர்த்திருவம். அச்சேதன பதார்த்தத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவனுக்கு உள் புகுந்து அவன் மூலமாக அந்த அச்சேதன பதார்த்தத்தை வழிநடத்தி செல்வது என்பது அனுப்பிரவிச கர்த்திருவம். இதுதான் சத்வாரக கர்த்திருவம் அத்வாரக கர்த்திருவம் என்றெல்லாம் வேதத்திலே தெரிவித்தார்கள். அந்த விஷயம் எல்லாவற்றையும் இங்கே தெரிவித்து ஆழி போல் மின்னி வளம் பொறி போல் நின்றதென்று தாழாதே சார்ங்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் என்பதாக இந்த இடத்துல இந்த பாசுரத்திற்கான அர்த்தம் சொல்லப்படுகிறது. அதாவது எல்லா பதார்த்தங்களையும் அந்தந்த ஸ்தானத்திலே வைத்து அவர்களுக்கென்று ஒரு வேலையை கொடுத்து அதன் மூலமாக இந்த உலகை வழிநடத்தி செல்லக்கூடியதான எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்கிறாள் நாச்சியார் என்பதாக இந்த பாசுரத்தின் பொருள். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. நாளை பார்க்கலாம். தாசன்.